இன்னமா பண்ணலா, டிஸ்கோவுக்கு போவலா, ஒக்காவ போடலா, ஓடி பாடி ஆடலா. ஆல்ரெடி நரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. வேற இஸ் த பார்ட்டி, உங்க வீட்டுல பார்ட்டி. வேற இஸ் த பார்ட்டி, நம்ம வீட்டுல பார்ட்டி. இன்னமா பண்ணலா, டிஸ்கோவுக்கு போவலா, ஒக்காவ போடலா, ஓடி பாடி ஆடலா. ஆல்ரெடி நரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. வேற இஸ் த பார்ட்டி, உங்க வீட்டுல பார்ட்டி. வேற இஸ் த பார்ட்டி, நம்ம வீட்டுல பார்ட்டி. Saturday night na clubbing thane, at 11:30 ke hoduna boring thane. Police romba ipa street anade, namba youth manas romba vexanade. House party kuda ipa illave illappa, pakkathu uttu thare romba romba thollappa. Enada life idu, enjoy pandra vayasa idu. Where is the party? Unga ootra party. இன்னமா பண்ணலா, டிஸ்கோவுக்கு போவலா, ஒக்காவ போடலா, ஓடி பாடி ஆடலா. ஆல்ரெடி நரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. வேற இஸ் த பார்ட்டி, உங்க வீட்டுல பார்ட்டி. வேற இஸ் த பார்ட்டி, நம்ம வீட்டுல பார்ட்டி. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம அண்ணா தமிழ்நாட்டுக்கே பார்ட்டி தான். முன்னெல்லாம் ஒரு பொண்ணு வேணும்னா நாங்க காலேஜுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போனோம். இன்னமா பண்ணலா, டிஸ்கோவுக்கு போவலா, ஒட்டாவ போடலா, ஓடி பாடி ஆடலா. ஆல்ரெடி நரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. அவங்க வீட்டுல பார்ட்டி, நம்ம வீட்டுல பார்ட்டி.